ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேஷ்காய நமஹ. பரமார்த்த ஸ்துதி, எட்டாவது ஸ்லோகம். சரணாகத ரக்ஷண வ்ரதீமாம் நவிஹாதும் ரணபுங்கவர்ஹசி த்வம் விதிதம் புவனே விபீஷணோ வா யதிவா ராவண இத்யுதீரிதம் தே. சரணாகத்தால பகவான் எந்த அளவுக்கு காப்பாத்தனான் அப்படிங்கிற விஷயத்த இந்த ஸ்லோகத்தில் சாதிக்கிறார். போன ஸ்லோகமும் ஜட்டாயு விஷயகமான ஸ்லோகம், இந்த ஸ்லோகம் ராமாயணத்தில் வர விபீஷணன் விஷயமா எப்படி சரணாகதி பண்ணினா பகவான் எப்படி காப்பாத்துறார் அப்படிங்கிறத, சரணாகதி பண்ணால் பண்ணுறவாளுக்கு என்ன விதமான என்ன பலன்கள்லாம் கொடுக்குறார் பகவான் அப்படிங்கிறத மின் ஸ்லோகத்தில் சொன்னார். இந்த ஸ்லோகத்தில் சரணாகதி பண்ணவால எந்த லெவலில் காப்பாத்துறார், விடாத கைவிடாத காப்பாத்துறது எப்படி அப்படிங்கிறத சாதிக்கிறார். சரணாகத ரக்ஷண விரதி இமாம் ரணபுங்கவா அப்படின்னு சம்போதனம் பெருமாளை, ராமா சரணாகதி பிரபத்தி பரண்யாசம் அப்படிங்கிற விஷயத்தை பண்ணினவர்கள் இருக்காளே சரணாகத்தாள், அவளை ரக்ஷணம் காப்பாற்றுறதில்ல விரதித்வாம் நீர் வந்து சரணாகத்தாளை காப்பாத்தனம் அப்படின்னு ஒரு விரதம் பண்ணிட்டு இருக்கீர், ஒரு தீட்சை. சங்கல்ப சூரியோதயத்தில் சொல்கிறச்சே சரணாகத பரித்ராண சப்ததந்து தீட்சிதஸ்ய அப்படின்னு சொல்லி பிரஸ்தாவத்தில் சாதிக்கிறார். சப்ததந்துன்னா யாகம், அந்த யாகத்தில் இந்த ஸ்லோகத்திலே வந்தது அவனம் அஹீனம் அப்படின்னு சொல்லி ரக்ஷணம் பண்ணுறார் அப்படின்னு. யாகத்தில் எப்படி தீட்சை பண்ணின்றிருக்காளோ அந்த மாதிரி இவரும் ஒரு யாகம் பண்ணுறார். அந்த யாகம்ன்றது சரணாகதி அப்படிங்கிற யாகம், அதில் பகவான் தீட்சை பண்ணிட்டு எல்லாரையும் காப்பாற்றுறார். அது எப்படி அப்படின்னா நவிஹாதும் மாம், என்னை விடுவதற்கு உம்மால் முடியாது. சரணாகதி பண்ணியிருக்கேன் அப்படின்னா என்னை உம்மால் கைவிட முடியாது. ஏன் அப்படின்னா சரணாகதால காப்பாற்றுறது தான் என்னோடய விரதம்னு சொல்லி போர்டு போட்டுண்டு கடைசியில் வந்து இல்லை நான் காப்பாற்ற மாட்டேன் அப்படின்னு சொல்ல முடியாது உம்மால. ஆண்டாள் சொல்கிறச்சே உந்தன்னோட உறவேல் நமக்கு இங்கு ஒழிக்க ஒழியாது. இந்த உறவு ஏற்பட்டிருக்கு, திடீர்னு கடஷ்ராத்தெல்லாம் பண்ணி இந்த உறவை வந்து இது பண்ணிக்க முடியாது. பாண்டை வந்து பிரேக் பண்ணிக்கிறது, பிரேக்கப் அதெல்லாம் இங்கே இங்கே இந்த ரிலேஷன்ஷிப்பில் பிரேக்கப் அப்படிங்கிறத பண்ணிக்க முடியாது அப்படி சொல்கிறார். எப்படி அப்படின்னா விதித்தம் புவனே, எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். என்ன தெரியும் எல்லாருக்கும் அப்படின்னா விபீஷணோ வா எதிவா ராவண இத்யுதீரிதம் தே. விபீஷணம்தான் இருக்கட்டும் ராவணன்தான் இருக்கட்டும் அப்படின்னு நீர் தானே சொன்னீர். சரணாகத்தின்னு ஒருத்தர் பண்ணிட்டான்னா அவ தப்பு பண்ணியிருந்தா என்ன, தப்பே பண்ணாதவா இருந்தா என்னன்னு நீர் தானே சொல்லியிருக்கீர் ராம அவதாரத்தில். இப்போ அர்ச்சாவதாரத்தில் நான் சரணாகதி பண்ணாலும் என்ன வேண்டாம் அப்படின்னு சொல்லிட முடியுமா அவமால? முடியாது அப்படிங்கிறத சாதிக்கிறார். இது ஆச்சரியமான ராமாயண விருத்தாந்தத்தை காமிக்கக்கூடியதான ஒரு கட்டம். விபீஷணனுக்கு பிரதிபந்தகங்கள் நிறைய. அவர் சரணாகதி பண்ணுறச்சே அவர் வரர் எல்லா தனத்தையும் அவர் வரதே ஒரு அழகு. விபீஷணன் வந்து ராவணன் சபையிலேருந்து கிளம்புற ராவணன் ராவணன் வாயால் நீ துவாந்து திக் குலபாம்சனம் அப்படின்னு வாயில் திட்டான் ராவணன். நீ ஒரு குலக்கோடரிடா, நீ இங்கே உட்காந்துருந்து ராமன் புகழ் பாடிட்டு இருக்கியா, போடா பயல அங்கேயே போடா அப்படின்னு விரட்டினான். உடனே பார்த்தார் விபீஷணன் வந்து என்ன பிரஹஸ்தனா இல்லை மால்யவானா, இல்லை இல்லை ஏதோ சொன்னேன் நாயா அதெல்லாம் அங்கெல்லாம் போக மாட்டேன், இங்கே தான் இருப்பேன், உங்கள் கையால் தான் சாதம் சாப்பிட்டு இங்கேயே தான் இருப்பேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு விபீஷணன் பிரஹஸ்தன் இல்லை மால்யவான் இல்லை விபீஷணன் விபீஷணன் பார்த்தார். இத்யுக்தா பருஷம் வாக்கியம் நியாயவாதி விபீஷணா அப்படின்னு சொல்லி அந்த வார்த்தை நீ கிளம்புடா இங்கே இங்கே இருக்காதடா பயல அப்படின்னு ராவணன் சொன்ன அடுத்த க்ஷணம் விபீஷணன் தன்னுடைய கதை ஆயுதத்தை நல்லா தோளில் போட்டுண்டு கிளம்பினாராம். உத்பபாத கதாபாணிஹி சதுர்பி சஹ ராட்சசைஹி கிளம்பினாராம், வானத்தை நோக்கி கிளம்பினார். வானத்துக்கு போயிட்டாராம், வானத்தில் போய் சொன்னாராம் இந்த மாதிரி நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லி அவர் கூட நாலு பேர் சதுர்பி சஹ ராட்சசைஹின் நாலு பேரோட கூட அந்த விபீஷணனையும் நம்பி நாலு மந்திரிகள் அவனுக்கு வந்தா கூட அப்படிங்கிறது தெரியறது. ஆஜகாம முகூர்த்தேன எத்திரராம சலக்ஷ்மணஹான்னு வால்மீகி பதம். ராமன் இருக்கிற இடத்துக்கு போனார் அப்படின்னு, ஏன்னா இப்ப கேமரா லங்கையில இருக்கு, லங்கையிலேந்து அந்த வியூ பார்த்தோம்னா விபீஷன் ராமன் இடத்துக்கு போனார்னு சொல்லணும். போனார்னா ஜகாம அப்படின்னு சொல்லணும். ஆஜகாமன்னா வந்தார்னு அர்த்தம். என்னடா இது வால்மீகி இப்படி சொல்லியிருக்காரு அப்படின்னா, பெருமாள் இருக்கிற இடத்துக்கு விபீஷன் வந்தார் அப்படிங்கிறதுல அந்த கேமராவை ராமர் பக்கத்தில் இப்போ திருப்புறார், அங்கேருந்து ஃபோக்கஸ் பண்ணுறச்சே விபீஷணன் வந்தார் அப்படிங்கிறத அப்படி சொல்கிறார். அது மட்டும் இல்லாத பெருமாள் இடத்துக்கு தான் எங்கே எங்கே போய் திருந்து உழன்றாலும் பகவான் இடத்துல தான் கடைசியில் போய் வந்தாகணும் அப்படிங்கிறதுனால ஆஜகாம அப்படிங்கிற பதத்தை போட்டார். ராஜகாம முகூர்த்தேனே ஒரு முகூர்த்த காலத்தில் வந்துட்டாராம், எங்கே பெருமாளும் இளைய பெருமாளும் இருக்காலும் அங்கே வந்தாராம், வந்து நின்று சர்வலோக சரண்யாய ராகவாய மகாத்மனே நிவேதயதமாம் க்ஷிப்ரம் விபீஷணம் உபஸ்திதம் அப்படின்னு சொல்லி கையை நன்னா தலை மேலே வச்சு கூப்பிண்டு சர்வலோக சரண்ய சர்வலோகத்துக்கும் சரண்யனான ரகுவம்சத்தில் வந்த மகாத்மாவான ராமனே அப்படின்னு சொல்லி பெருமாளை தூக்கி கையை கூப்பிண்டு வானராள்லாம் பார்த்து சொன்னார், அநிவேதயதமாம், இந்த வானராளா இங்கே கீழே இருக்கையிலே என்ன ராமன் திருவடியில் போய் நிவேதனம் பண்ணிடுங்கோ, என்னோட என்ன ரெக்கமெண்டேஷன், பகவான் திருவடியில் என்ன சேர்த்துடுங்கோ கொண்டு போய் க்ஷிப்ரம் அப்படின்னாராம். க்ஷிப்ரம்னா சீக்கிரமாக, என்னால் இங்கே இருக்க முடியல, சமுத்திரத்து மேலே நின்றுருக்கார் பறந்துட்டுருக்கார். பீஷணன் சொன்ன உடனே இந்த கீழே இருக்கிற வானர சேனையெல்லாம் கல் எடுத்து அடித்தாலாம் விபீஷணன் மேலே. அப்புறம் ராமர் கிட்ட விஷயத்த சொன்னான் இந்த வானர சேனையெல்லாம். ராமர் சபை கூட்டினார், உடனே சபையை கூட்டி ஆலோசனை மந்திராலோசனை பண்ணணும் அப்படின்னு சொல்லி எல்லா வானராளையும் வச்சுக்கலாம் முக்கியமான, ஏன்னா எல்லா வானராளையும் வச்சுட்டா அநேகாந்தவாதமாக போயிடும், அதனால் முக்கியமான சில பேர் ஜாம்பவான் அங்கதன் சரபன் சுக்ரீவன் ஹனுமார் இவாளெல்லாம் வச்சுட்டு ஒரு சபை. அந்த சபையில் அதுவும் இது கான்ட்ராஸ்ட்டு ராமாயணத்திலேயே, ராவணனும் மந்திராலோசனை பண்ணுறான் யுத்தத்துக்கு, ராமரும் மந்திராலோசனை பண்ணுறார் விபீஷணன் சேர்த்துக்கிறதுக்கு. ஆனால் ராவணனுடைய சபை ரொம்ப வித்தியாசமான சபை. அங்கே எப்படின்னா டிஸ்கஸ் பண்ணதுக்கப்புறம் கன்க்ளூஷன் கிடையாது, ராவணன் சபையில் கன்க்ளூஷனை முதல்ல சொல்லிடுவான், அதுக்கப்புறம் தான் டிஸ்கஸ். அதுக்கப்புறம் டிஸ்கஸ்னா கன்க்ளூட் பண்ண பாயிண்ட்டுக்கு டிஸ்கஸ் பண்ணணும், அதுக்கு அதாவது சப்போர்ட்டிவா. எப்படின்னா நதே யாச்சயதா சீதா வத்யௌ தசரதாத்மஜௌ அப்படின்னு ராவணன் சபை, சீதையை திருப்பி கொடுக்க மாட்டேன், ராமலக்ஷ்மணால கொண்ணுணும், மேலே ஆலோசனை பண்ணுங்கோ அப்படின்னு சொல்லி டெசிஷனை எடுத்துடுவான், அதுக்கப்புறம் டிஸ்கஷன். ஆனால் ராமர சபை அப்படி கிடையாது, நீங்கள் எல்லாரும் சொல்லுங்கோ, அதுக்கப்புறம் என்னோட எண்ணம் என்ன அப்படிங்கிறத சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி பகவானுடைய ஒரு சபை அப்படி. முதல்ல அங்கதன், இப்போ எல்லா சபையில் ஆறு பேர் ஏழு பேர் உட்காந்துருக்கா சபையில், அப்போது அங்கதன் சொல்கிறான், சத்ரோஹோ சகாசம் சகாஷாத்து சம்பிராப்தா சர்வதா சங்கியேவஹி அப்படின்னு சொல்லி, சத்ரு பட்சத்துலேருந்து வந்திருக்கான், வேற சொல்லிக்கிறான், ராவணஸ்ய அனுஜோபிராதா அப்படின்னு சொல்லி ராவணனுடைய தம்பி அப்படிங்கிறான், இவனை எப்படி சேர்த்துக்கிறது, இவன் சத்ரு கிட்டேருந்து வந்திருக்கான், இவன் அதனால் சேர்த்துக்க கூடாதுன்னு இவன் சந்தேகிக்க வேண்டியவன், இவனை நம்பிடக்கூடாது, இவனை சந்தேகப்படணும் அறிய அப்படின்னு சொன்னார். விஸ்வாசயோக்யா சஹசா நகர்த்தவியோ விபீஷணா, இவன் விஸ்வாசத்துக்கு இவனை யோக்கியனாக வச்சிடக்கூடாது அப்படின்னு சொல்லி அங்கதன் முதல் அதாவது சேர்க்கக்கூடாதுங்கிறதுக்கு பாயின் சிவாள்லாம் சொல்கிறா. அதுக்கப்புறம் சரபன் சொல்றான், சரபன் அப்படிங்கிற ஒரு வானரன், க்ஷிப்ரமஸ்மின் நரவியாக்ர சாரஸ் பிரதி விதீயதாம் பிரணிதாயஹி சாரேண யதாவத் சூக்ஷ்ம புத்தினா பரீட்சச ததஹ்காரியோ யதாநியாயம் பரிக்ரஹா அப்படின்னு சொல்லி சரபன் சொல்றான். என்னன்னா இவனுக்கு ஒரு முக்கியமான காரியத்தை கொடுத்துடுவோம், வந்து சேர்த்துன்றுவோம், சேர்த்துண்ட உடனே ஒரு முக்கியமான ஒரு ரகசியமான காரியம், அதுவும் வேல்யூ ஜாஸ்தியான கான்ஃபிடென்ஷியலான விஷயத்தை கொடுத்துடுவோம். கொடுத்து அதுலேயே தெரிஞ்சு போகணும் இவன் வந்து யாரா ஸ்பை பண்ணுறானா என்ன பண்ணுறான் அப்படிங்கிறதெல்லாம் இவனை அதை வச்சுட்டு இந்த காரியத்தை பரீட்சை பண்ணிவிட்டு அப்புறம் இவனை வந்து பூர்த்திக்கு நம்ம கோஷ்டியில் சேர்த்துக்கலாமா வேண்டாமா அப்படிங்கிறத பார்ப்போம் அப்படின்னு சொல்லி சரபன் சொன்னான். அடுத்தது ஜாம்பவான் சொன்னார். ஜாம்பவான் வந்து ஒரே போடா போட்டார். அதேசகாலே சம்பிராப்தா சர்வதா சங்கியதாமயம் அப்படின்னு சொல்லி இந்த ஜாம்பவான் விருத்தர் வயசானவர் அவர் என்ன சொல்கிறார், இவன் வந்த நேரமும் சரியில்லை காலமும் சரியில்லை, இவனை சேர்த்துக்கவே கூடாது, இவனை சந்தேகப்பட வேண்டிய காரணங்கள் நிறைய இருக்கு இவன்கிட்ட, விபீஷணன்னா சேர்த்துக்கூடாது அப்படின்னு சொல்லி ஜாம்பவான் சொன்னார். அதேச காலம் அப்படின்னா இவன் வந்த நேரமும் சரியில்லை, இவன் வந்த டைமும் இடமும் சரியில்லை. சீதையை ராவணன் கொண்டு போயிருக்கான்னு இவனுக்கு எப்போவோ தெரியும், 10 மாச காலத்துக்கு முன்னையே போய் சொல்லு ராவணன் கடத்தின்னு வந்திருக்கான்னா அப்போவே என்ன வந்திருக்கணும், இன்னொன்று அந்த சமயத்தில் வரலங்கிறது அதே அகாலத்தில் வந்திருக்கான்னு. அதேசம் அப்படின்னா பெருமாள் சீதையை விட்டு பிரிஞ்சு தேடி எல்லா இடத்துலையும் தேடிட்டு இருக்கார் அப்படிங்கிறப்ப சித்திரக்கூட்டத்தை பஞ்சவட்டி இல்லைன்னா வந்து சொல்லணும், சரி பஞ்சவட்டி வேணா கிஷ்கிந்தையில் இருந்தப்போ வந்து சொல்லியிருக்கணும். அப்பெல்லாம் விட்டுட்டு பெருமாள் இன்னும் சமுத்திரத்தை 100 யோஜன தூரம் சமுத்திரத்தையும் தாண்டிடுவார்னு தெரிஞ்சு இந்த சமயத்தில் வந்திருக்கானே இவனை வந்து சர்வதா சங்கியதாம் இவனை வந்து இவன் நம்பவே கூடாது அப்படிங்கிறார். அடுத்தது மைந்தன் சொல்கிறான், இந்த மாதிரி சேர்த்துக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்கு மைந்தனும் ஒரு காரணம் சொல்கிறான். அதுக்கடுத்தது ஹனுமார் பேச ஆரம்பித்தார். இவாள்லாம் என்ன சொன்னால், இல்லை இவனை சர்வதா சேர்த்துக்கவே கூடாது அப்படின்னு சொல்லி வானராள் எல்லாரும் சொன்னப்போ ஹனுமார் ஆரம்பிக்கிறார் பேசுறதுக்கு. அவர் பேச ஆரம்பிக்கிறதே ரொம்ப வால்மீகி, அவருக்கு மட்டும் தனியாக ஒரு டைட்டில் போடுற, அச சம்ஸ்கார சம்பன்னா ஹனுமான் சச்சிவோத்தமா, சம்ஸ்காரங்கள்னா நிரம்பினவர். சம்ஸ்காரம் அப்படின்னா சம்ஸ்கிருதி அப்படிங்க பண்பட்டது, பண்பட்டவர் ஹனுமார். ரொம்ப பேசுறதுல சரி அவர் கிரியைகளில் சரி அவர் அவ்வளோ ஒரு முதிர்ச்சி இருக்கும், பண்பட்ட தன்மை இருக்கும் அவருடைய கிரியைகளில். அப்போ ஏற்பட்ட ஹனுமான் சச்சிவோத்தமஹா, மந்திரிகளுக்குள்ளே சிரேஷ்டதமமானவர். உவாச்ச வச்சனம் ஸ்லக்ஷ்ணம் அர்த்தவன் மதுரம் லகு அப்படின்னு சொல்லி கான்டெக்ஸ்டுக்கு பேசினார், அர்த்தமுள்ளதாக பேசினார், கக்கரை பக்கரன் பேசாத மதுரமாக பேசினார், லகு லகுன்னா ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக பேசினார் அப்படின்னு சொல்லி என்ன பேசினார் அப்படின்னா அதுவே சொல்கிற, இத்தனை பேர் பேசியிருக்கேள் சேர்த்துக்க கூடாதுன்னு, நான் திடீர்னு சேர்த்துக்கோங்கிறது நான் எதுக்காக பேசுகிறேன்னா, நான் வாதாத்து நான் வாதம் பண்ணணும், நீ சொன்னதெல்லாம் தப்பு நான் சொல்கிறது தான் கரெக்டுன்றதுக்காக இல்லை, நான் போய் சங்கர்ஷாத்து சண்டை போடணுங்கிறதுக்காக இல்லை, நான் ஆதிக்கியாத்து ஒருத்தனை மட்டம் தட்டி பேசணுங்கிறதுக்காக இல்லை, நான் காமத்தகா என்னோட ஆசைக்காக நான் பேசலை, அப்புறம் எதுக்காக பேசுகிறேர் அப்படின்னா, வக்ஷியாமி வச்சனம் ராஜன்னு யதார்த்தம் ராமகௌரவாத்து. இங்கே சந்நிதி, இந்த சந்நிதி இருக்கே பெருமாள் சந்நிதி, அந்த சந்நிதிக்கு ஏற்ற மாதிரி பேசணும், பெருமாளுடைய திருவுள்ளம் புரிஞ்சுட்டு பேசணும். இங்கே ஒருத்தர் வந்து கெட்டு போனவா இங்கே வந்தான்னு இருக்கணுமே தவிர இங்கே வந்து ஒருத்தர் கெட்டு போயிட்டான்னு இருக்கக்கூடாது. அந்த மாதிரி அந்த பெருமாளுடைய கௌரவம் பெருமாளுடைய காம்பீரியத்தை தெரிஞ்சுட்டு பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறார். சொன்னார் அவரே இந்த மாதிரி விபீஷணன் வந்து நல்லவன், அதனால் அவனை சேர்த்துக்கணும் அவசியம், ஏன்னா சொல்லியிருப்பாரு இந்த மாதிரி என்ன இந்த மாதிரி வாலில் நெருப்பு வச்ச கூட இவன் தான் தடுத்தார் இவர் விபீஷணன் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லி சொன்னார். அதனால் இவர் சேர்த்துக்க வேண்டிய வியக்தி, இவர் நல்லவர் அப்படின்னார் பெருமாள். பெருமாள் அடுத்து ஆரம்பிக்கிறார், அதராமஹா பிரசன்னாத்மா ஸ்ருத்வா வாயுசுதஸ்யஹ பிரத்யபாஷத துர்தர்ஷா சுதவான் ஆத்மநிஸ்திதம் அப்படின்னு சொல்லி ராமர் பேச ஆரம்பிக்கிறார். திருவடி ஹனுமார் பேசினதை கேட்டதுக்கப்புறம் சொன்னாரா, மமாபித்து விவக்ஷாஸ்தி காச்சித் பிரதி விபீஷணம், எனக்கும் ஒரு விவக்ஷா இருக்கு, விவக்ஷான்னா வக்துமிச்சா, எனக்கும் ஒரு சொல்லணும்னு ஒரு ஆசை இருக்கு விபீஷணன் பத்தி, என்ன அப்படின்னா எல்லாரும் சொன்ன காரணமும் தப்பு, ஹனுமார் சொன்ன காரணம் கூடவா தப்பு அப்படின்னா ஆமாம், ஏன் அப்படின்னா இவாள்லாம் கெட்டவன் சேர்த்துக்கூடாதுன்னா ஹனுமார் நல்லவன் சேர்த்துக்கூடாது, நல்லவன் அதனால சேர்த்துக்கலாம் அப்படின்னர். பெருமாள்கிட்ட அந்த நல்லவன் கெட்டவன் அப்படின்லாம் கிடையாது, பெருமாளுடைய கோர் என்னன்னா சரணாகத்தை ரக்ஷணம் சரணாகதீன் அப்படின்னு ஒருத்தர் யாசனை பண்ணிட்டார்னா, ராமா தவாஸ்மி அப்படின்னு ஒருத்தர் சொல்லிட்டா அவளை காப்பாற்றணுன்றது பெருமாளுடைய கோர் நேச்சர். சொல்றார், மித்திரபாவேன சம்பிராப்தம் நத்தியதேயம் கதஞ்சன தோஷோ எத்யபி தஸ்ய ஸ்யாத் சதாமேதத் அகர்ஹிதம் அப்படின்னு சொல்லி, மித்திரபாவத்தில் ஒருத்தர் வந்து வந்துட்டா கூட அவளை நான் ஒரு காலம் கைவிட மாட்டேன், அவள்கிட்ட என்னதான் தோஷம் இருந்தாலும் பரவாயில்ல, அவளை சேர்த்துக்கிறது கைவிடாத இருக்கிறது அப்படிங்கிறது முக்கியம் அப்படின்னு சொல்லி சொல்றார். அதுக்கப்புறம் சொல்றார், சுக்ரதேவ பிரபன்னாய தவாஸ்மீதி செய்யாத்தே அபயம் சுரூபூதேபியோ ததாம் ஏதத் விரதம் மம அப்படின்னு சொல்லி, ஒரு தரம் ஒரு காலே சரணாக அடைகின்றார்க்கும், ஒரு தரம் சரணாகதி அப்படின்னு சொல்றவாளுக்கும், உமக்கடிமை ஆகின்றேன் என்கின்றார்க்கும், ராமா உன்னைச் சேர்ந்தவன் தவாஸ்மி அப்படின்னு சொல்றவாளுக்கும், அறுக்காதே அனைவருக்கும் அனைவராலும், இங்கே சர்வபூதேபியா அபயம் அப்படின்னு இருக்கு. அது வந்து பஞ்சமியா ஷஷ்டியா அப்படின்னா அதுக்கு ரெண்டு அர்த்தமும் தேசிகன் சாதிச்சிருக்கார். அனைவருக்கும் அனைவராலும் அஞ்சேல் என்று அருள் கொடுப்பன் அப்படின்னு சொல்லி இந்த ராமச்சரம ஸ்லோகத்தையே தமிழில் ஒரு பாசுரமாக ஆக்கி கொடுத்துட்டார் சுவாமி தேசிகன். சுவாமி தேசிகன் பண்ண யோகதானங்கள் இந்த உலகத்துக்குன்னா நிறைய இருக்கு. நாம தான் அவர் என்னவோ நம்ம சம்பிரதாயத்துக்குள்ளேயே வச்சுருக்கோம், அவரை அட்வர்டைஸ் இன் த சென்ஸ் அவரை பப்ளிசைஸ் பண்ணுறதுனால அவருக்கு அவர் பப்ளிசைஸ் ஆன ஃபிகர் தான் அவர். ஆனால் நாம நம்மளுடைய ஒரு தேசிகனுக்கு ஒரு கான்ட்ரிபியூஷன், நாம் என்ன பண்ணோம் இந்த தேசிக சம்பிரதாயத்தில் வந்து நமக்கு என்ன பிரயோஜனம் அப்படின்னா, நாலு பேர்கிட்ட தேசிகன் இந்த மாதிரிலாம் உலகத்துக்கு யூஸ் பண்ணியிருக்கார் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காருங்கிறத சொல்லணும், சொல்லி சம்பிரதாயத்தை நிறைய பிரச்சாரப்படுத்தணும். அது மாதிரி தேசிகன் இந்த தமிழில் இந்த பாசுரமாக சாதிச்சிருக்கார். அப்புறம் மேலே பெருமாளே சொல்கிறார், ஆனயனம் ஹரிசிரேஷ்ட தத்தமஸ்யா பயம் மயா விபீஷணா போய் சுக்ரீவா விபீஷண போய் அழிச்சுண்டுவான்னொடனே விபீஷண அப்படி ஒரு செகண்ட் பார்த்தானா, பார்க்காத விபீஷணோவா சுக்ரீவா எதிவா ராவணஸ்வயம், சுக்ரீவா அங்கே போய் நிற்கிறச்சே இல்லை இல்லை வந்திருக்கிறது விபீஷணன் இல்லை ராவணன் அப்படிங்கிறதுனால திருப்பி ஒரு ஆலோசனை சபை கூட்டணும் அப்படின்னு திருப்பி இங்கே வராத, நேரப்போ அங்கே ராவணன் வந்திருந்தான்னா விபீஷணனுக்கு நான் அபயம் கொடுத்தேன், ராவணனுக்கு நீ அங்கே அபயத்தை கொடுத்து அழிச்சுண்டுவா, நம்ம இங்கே பார்த்துக்கலாம் சரணாகதி பண்ணியிருக்கான் அப்படின்னு தெரிஞ்சதுன்னா ஒன்றும் விசாரம் இல்லை, ராவணனாக இருந்தாலும் அழிச்சுண்டுவா அப்படின்னு சொல்லி பெருமாள் அந்த வார்த்தையை அப்படியே தேசிகன் விபீஷணோவா சுக்ரீவா எதிவா ராவணஸ்வயம் அப்படின்ற வார்த்தையை அப்படியே எதிவா ராவணயித்யுதீரிதம் தே அப்படின்னு சொல்லி இந்த வார்த்தையை முதற்கொண்டு தேசிகன் ராமாயணத்திலேருந்து வால்மீகி கிட்டேந்து மகர்ஷி வாக்கியத்தை ஆர்ஷ வாக்கியம் அந்த வாக்கியத்தை அப்படியே தன்னுடைய ஸ்லோகத்தில் தேசிகன் சாதிக்கிறார் அப்படிங்கிறப்போ நம்மெல்லாம் அது வந்து ராமாயணத்தை சேவிக்க முடியாதவா கூட இந்த ஸ்லோகத்தெல்லாம் பாராயணம் பண்ணோன்னா ராமாயணம் சேவித்த பலனும் நம்மளுக்கு கிடைக்கும். தேசிக கிருத்தியா அர்ச்சாவதார பெருமாள் அந்த விஜயராகவன் சொல்லக்கூடிய திருப்புட்குடி எம்பெருமான் அனுகிரகமும் கிடைக்கும். அது டூ இன் ஒன் மினி இன் ஒன் தேசிகன். அது வந்து நாம் வந்து சமுத்திரமிவ ரத்னாட்யம்ன்ற மாதிரி சமுத்திரத்தில் எவ்வளோ ரத்தம் இருக்குன்னு சொல்ல முடியுமா, அந்த மாதிரி தேசிகன் அப்படிங்கிற ஒரு சமுத்திரத்துலேருந்து எத்தனை வேணா எத்தனையோ முத்துக்கள் இருக்கு. நாமெல்லாம் ஏதோ சொல்பமாக கரையில் நின்றுட்டு டம்ளரில் மக்கில் தீர்த்தா மாடின்றிருக்கோம், தேசிகன்ற சமுத்திரத்தில் இன்னும் உள்ளே போய் நிறைய ஆழம் காணணும், அது ஆசைப்படணும், காண முடியாது ஆசைப்படணும் அந்த தேசிகன் ஸ்ரீசூக்திகளில் மூழ்கணும் அப்படிங்கிறது. அதனால் இந்த ஸ்லோகத்தில் தேசிகன் அந்த விபீஷண விற்த்தாந்தத்தை தான் அப்படியே ஸ்மரித்து நமக்கு இங்கே சாதிச்சிருக்கார். சரணாகதர க்ஷணவ்ரதீமாம் நவிஹா தும்ரணபுங்கவர்ஹசித்வம் விதிதம் புவனே விபீஷணோ வா யதிவா ராவணயித்யுதீரிதந்தே. அதனால் தோஷம் இருந்தாலும் என்ன தோஷம் இல்லைனாலும் என்ன சரணாகதன் அப்படின்னு ஒருத்தர் வந்துட்டார்னா பகவான் நிச்சயமாக கைவிடாத காப்பாற்றுவான் அப்படிங்கிறது ராமாவதாரத்தில் நீ காமிச்சியே அப்படின்னு சொல்லி ராமோ திருநாபிபாஷதே ரெட்டனாக்கு கிடையாது ராமனுக்கு. அது ராஜாஜி ராமாயணத்தில் சொல்றச்சே, திஸ் ராமா டசன்ட் ஸ்பீக் ட்வைஸ் அப்படின்னு எழுதினான். அந்த மாதிரி ராமனாக இருந்து பண்ணப்போ இந்த அர்ச்சாவதாரத்தில் மட்டும் என்னை கை விட்டுருவீரா அப்படின்னு கேட்குறார், கைவிட முடியாது அப்படிங்கிறதையும் சாதிக்கிறார். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாரணே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த பரவே நமஹ ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமஹ.